ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹத ஸ்தைதராணி திருணாயமேனே அஸ்மத் குரோத் பகவதோஸ்யதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யநஃ குலபதேர் ரகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரி யுகளம் பிரணமாமி முஹுர்த்னா பூதம் சரஸ்ய மஹதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகித்தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர் ஹோன் யாழினி செய்வேதத்தியல் சிஎஃப்பதியான பகவான் திருவேங்கடமுடியானாக அவதாரம் பண்ணி நமக்கு பரமதயோட அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த திருவேங்கடமுடியானுடைய மங்களாசாசனமாக சுவாமி நம்மாழ்வார் பண்ண அந்த திருவாய்மொழியிலே 3:10 ஒழிவில் காலமெல்லாம் பதிகம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் முதல் பாசுரத்திலே திருவேங்கடமுடையானுக்கே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித நானாவித கைங்கரியம் பண்ண வேண்டும் வாருங்கோள் அப்படின்னு ஆழ்வார் நம்ம எல்லாரையும் அழைத்தார். அதற்கப்புறம் வைகுண்டத்தில் கைங்கரியம் பண்றது தானே பிராபியம், அப்ப திருவேங்கடமலையிலே எதுக்கு அப்படின்னா அந்த 2வது பாசுரத்திலே அந்த வைகுண்டத்தில் இருக்கிற நித்தியசூரிகளும் நித்தியசூரிகளுக்கு தலைவரான விக்ஷசேனரும் அவளே எல்லாரும் இங்க திருமலையிலே வந்துதானே கைங்கரியம் பண்றா, அதனால நமக்கும் இங்க கைங்கரியம் பண்றதே பரமபிராபியம் அப்படின்றத எடுத்துக்காட்டுறார். 3வது பாட்டில் அப்ப நித்தியசூரிகள் வந்து இங்க கைங்கரியம் பண்ணா அப்ப நம்மள மாதிரி சாதாரணப்பட்டவா பாவம் பண்ணவாளுக்கு எல்லாமும் கைங்கரியம் கிடைக்குமான்னா அதுக்கு சந்தேகமே வேண்டாம், பகவான் அச்சாவதாரமாக எடுத்து திருவேங்கடமலையை தேர்ந்தெடுத்து இங்க வந்ததுக்கு காரணமே நமக்கு கைங்கரியம் கொடுக்கத்தான் அப்படின்றதுனால நமக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு வந்தேர். அந்த ஆழ்வார் ஈசன் வானவர்க்கு தான் தலைவரா பகவான் அப்படின்னு சொன்னா அதியா அதுவா அவருடைய பெருமை, சாதாரணப்பட்ட அதுவும் நீசனேன் நிறைவொன்றுமில்லேன்னு எனக்கும் அனுகிரகம் பண்ணேரே என்மேல் பாசம் வைத்தேரே அதுதான் பகவானுக்கு பெருமை அப்படின்னு 4வது பாசுரத்திலும், அப்ப எனக்கு அனுகிரகம் பண்ணதுதான் அவருடைய பெருமையா அப்படின்னா அதை வச்சு பூர்த்தியா பகவானுடைய பெருமை சொல்ல முடியுமான்னா அது நம்மளால பகவானுடைய பெருமை சொல்ல முடியாது, வேதத்தினாலே தான் சொல்ல முடியும் அப்படின்றதையும் எடுத்து காட்டினர். அப்ப கைங்கரியமே பரமபிராபியம், கைங்கரியம் பண்ண வேண்டும் எல்லாம் முன் பாசுரங்களிலே நம்ம பார்த்தோம். சரி, அப்ப பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையும் வந்தாச்சு, அப்ப கைங்கரியம் பண்ணணும்னா என்ன உபாயம் அப்படின்றது இந்த பாசுரத்தில் சொல்றேன். எந்த ஒரு நம்ம விஷயம் பண்ணாலும் அதுக்கு ஒரு உபாயம் இருக்கணும். இப்ப டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கு என்ன உபாயம்னா அதுக்கு நல்லா படிச்சு அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுல நல்ல மார்க் வாங்கி அப்படி இன்டர்வியூ எடுத்து அந்த மாதிரி நம்ம ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்குமோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் அதை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உபாயம் இருக்கும் இல்லையா. அப்ப பகவத் கைங்கரியத்துக்கு என்ன ஒரு உபாயம் அப்படின்னா சாட்சாத் பகவானே தான் அதுக்கு உபாயம், அவனையே தான் ஸ்மரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த 6வது பாசுரத்தில் அந்த உபாயம் கைங்கரியத்துக்கான நமக்கு கைங்கரியம் பெற என்ன உபாயம் அப்படின்னு ஆழ்வார் இங்க நமக்கு அனுகிரகம் பண்றார். வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கட துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார் ஹட்கே அப்படின்னு. வேங்கடங்கள் அப்படின்னா கட்டங்களும் அப்படின்னும் போது வேங்கடம் அப்படின்னா கட்டம் அப்படின்னா நம்மளுடைய பாபம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல கடன் இல்ல ருணம், நம்ம ஒருத்தருக்கு ருணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இல்ல கடன் பாவங்கள் அப்பேற்பட்டதை போக்கும் வேன் அப்படின்னா வெந்து போகும் அதெல்லாமே தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாயின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி அதெல்லாம் நெருப்பிலே ஒரு பஞ்சி போல போயிடுமாம் நம்மளுடைய பாவங்கள்லாம், அதனாலதான் அவன் பேர் திருவேங்கடமுடையான் வெங்கடமுடையான் அப்படின்னு நம்ம சொல்றோம் வெங்கடேஷன் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய பழைய பாவங்கள் ஜென்மா ஜென்மாவாக நம்ம சேர்த்து வச்சிருந்த நம்மளுடைய பாவங்களோ நம்மளுடைய ருணங்களோ அத்தனையும் போக்கடிப்பான், மெய்மேல் வினைமுற்றவும் அது மட்டுமில்ல, இதுக்கு மேல பண்ண போற பாவங்களும் இதுக்கு அப்புறம் நம்ம பண்ண போற பாவங்களும் அவன் போக்கடிப்பான் அப்படின்னு மெய் அப்படின்றது இது சத்தியம். எப்படி சத்தியம்னா வேதம் சாஸ்திரமே சொல்கிறது அப்படின்றது இங்க எடுத்துக்காட்டு. அதனால இது மெய் சத்தியம். அப்போ அப்படி நமக்கு கைங்கரியம் பண்ணாம இருக்க பிரதிபந்தகமாக இருக்கிறது பாபம். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா கிடைக்கலையே அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா நமக்கு நம்ம பண்ண பாவங்கள்னாலே. இது நம்ம புராணத்திலே பார்த்திருக்கோம், பிரம்மா பகவானை வந்து தியானம் பண்ணணும், பகவானை சாட்சா்காரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தார். அப்போ வந்து அவர் ஞானத்துக்கு போகும்பொழுது பகவான் சாட்சா்காரம் ஆகல. ஏன் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஜென்மாவில் பண்ண பாவத்தினாலே அப்படிங்கிறது. பிரம்மானா பல யுகங்கள் பெரிய பெரிய யாகங்கள் பண்ணிதான் பிரம்ம பதவியே கிடைக்கும் அப்படின்னா அவரும் ஏதோ ஒரு ஜென்மாவில் பாவம் பண்ணியிருக்கார் அப்படின்றதுனால பகவானுடைய சாட்சா்காரம் ஆல அப்படின்னு. அதுக்கப்புறம்தான் இங்க வந்து சத்யவிரத க்ஷேத்திரத்திலே வந்து யாகம் பண்ணி தேப்பெருமாளை சேவித்தேர் அப்படின்றது நம்ம வந்து தேப்பெருமாளுடைய புராணத்திலே பார்த்தோம். அந்த மாதிரி நம்மளுடைய பாவங்கள், அப்பேற்பட்ட பாவங்களை திருவேங்கடமுடையான் போக்கிட்டா அப்புறம் என்னன்னா தாங்கள் தங்கட்கு நல்லெனவே செய்வார் அப்படின்னு மேலும் நம்ம வந்து பகவானுக்கு நம் நினைச்சபடி கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னும், வேங்கட துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அப்படின்னு என்ன அப்படின்னா, அப்ப அதுக்கு உபாயம் என்ன, நம்ம பாவங்களை போக்குறதுக்கும் பகவானுடைய கைங்கரியம் பண்றதுக்கும் என்ன ஒரு உபாயம்னா வேங்கட துறைவார்க்கு நமஹா அப்படின்னு, வெங்கடேசாய நமஹா அப்படின்ற திருவேங்கடமலையிலே இருக்கிற பகவானுக்கு நமஹா அப்படின்னு, வெங்கடேசாய நமஹா அப்படின்னு அந்த திருநாமத்தை சொன்னாலே போருமா. அப்போ நமவென்னலாம் கடமை அப்படின்னு அது கடமை, ஏன்னா ஸ்வரூபத்தினாலேயே நம்ம வந்து பகவானுடைய தாசியர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால சில இடத்துல நம்ம போய் இன்னொருத்தங்கிட்ட போய் ஏதோ ஒரு துட்டு வேணும், ஏதோ ஒரு காரியமாகணும் அப்படின்னு அவரை புகழ்றதுன்றது வேற, அது நமக்கு தேவைக்காக. ஆனா இங்க கைங்கரியமும் தேவை, அதே சமயத்தில் அதுவே நம் ஸ்வரூபமாகவும் இருக்கிறதுனால அது நம்ம கடமைதான். நம்ம ஒன்றும் ஏதோ இல்ல, நம்ம ஸ்வரூபமே என்னைக்குமே தாசர்கள் தான் பகவானுக்கு. அதனால இது வசதி தான். அப்படி அந்த பகவானுடைய திருநாமத்தை சொன்னாலே போரும், அது சுமந்தார்ஹட்கே, அது சொன்னா சொல்லிறாளே அப்படின்னு சொன்னா போறாதா? அப்ப பகவானுடைய திருநாமத்தை சொல்றான்னு சொல்லாம சுமந்தார் அப்படிங்கிறார், அதுன்னு அவ்வளவு சிரமமா பகவானுடைய திருநாமத்தை சொல்றது சுமந்தார் அப்படின்னா எவ்வளவு சுமந்து இருக்கிறது, அவ்வளவு கஷ்டமா அப்படின்னா நம்ம அப்படி நினைக்கல. ஆனா பகவான் அப்படி நினைக்கிறானா, ஆஹா அவன் திருநாமத்தை சொல்லிட்டானே பாவம் கஷ்டப்படுறானே, அது சொல்றதுக்கு முன்னாடியே நான் அவனை ரட்சிச்சிருக்க வேண்டாமா, கைங்கரியத்தை கொடுக்க வேண்டாமா பாவம் அப்படின்னு பகவான் அப்படி நினைக்கிறாராம், இவன் இப்படி இந்த திருநாமத்தை சொல்லி சுமந்துட்டு இருக்கானே பாவம் அப்படின்னு. அப்படி பகவானுடைய தயாகுணம். சுவாமி குருகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும்பொழுது திருவாராயிரப்படியிலே வேங்கடங்கள் இந்த பிராபியத்தை பெருகை உபாயமேதென்னில் சர்வாதிகாரமாய் அத்தியந்த சூக்கரமாயிருந்த வேங்கட துறைவார்க்கு நமஹா என்கிற இச்சொல்லை சொல்லவே அந்த கைங்கரிய பிரதிபந்தகமான பாபங்களும் கரிஷ்யமான பாபங்களும் எல்லாம் நிசேஷமாக தக்தமாக போகும், பின்னை தன் தாம் உகந்தபடியெல்லாம் செய்யப்பெறுவார் என்கிறார் அப்படின்னு சுவாமி வியாக்கியானத்திலே இந்த பிராபியத்தை பெருகைக்கு உபாயமேதென்னில் அப்படிங்க சொல்லும் பொழுது இந்த பகவத் கைங்கரியம் பெறத்துக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டா சர்வாதிகாரமாய் அத்தியந்த சூக்கரமாயிருந்த வேங்கட துறைவார்க்கு நமஹா அப்படின்னு சர்வாதிகாரமாய் எல்லாரும் சொல்லலாம். என்னன்னா வெங்கடேசாய நமஹா அப்படின்ற திருநாமத்தை எல்லாரும் சொல்லலாம். சர்வாதிகாரம் வர்ணாசிரம தர்மம் மீறல் கிடையாது. இப்ப வேதம்னா இவாவாதான் சொல்லணும்னு இருக்கு, உபநயனம் ஆகணும் அப்படின்னு இருக்கு, ஸ்திரீகள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப சர்வாதிகாரம் எல்லாரும் சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த மந்திரம். அதை சொன்னாலே அந்த கைங்கரியம் கிடைக்கும். அத்தியந்த சூக்கரமாய் ரொம்ப சுலபம். பெரிய பெரிய இந்த ஸ்தோத்திர பாட்டங்கள்லாம் கத்தி மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னா அவசியமா இல்லை, சுலபமாக நமக்கு வந்துடும். ஒரே திருநாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு என்கிற இச்சொல்லை சொல்லி அப்படின்னு இந்த சொன்னாலே அந்த கைங்கரிய பிரதிபந்தகமான பாபங்களும் அந்த கைங்கரியத்துக்கு நம்ம முன்னால் பண்ண பாவங்கள் பிரதிபந்தகமாக இருக்கிறது. கைங்கரியத்தை பண்ணவிடாமல் நமக்கு அந்த எண்ணமே தோணலைன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ பூர்வ ஜென்மத்தில் பண்ண அந்த பாவங்கள், அந்த பாவங்களே எல்லாமும் கரிஷ்யமான பாவங்களுமெல்லாம் அப்படின்னு, இதுக்கு அப்புறம் பண்ண போகக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கும் அப்படின்னு, தக்தமாக போகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த பாவங்கள் போடினா பின்னை தன்னை தாம் உகந்தபடியெல்லாம் நமக்கு நம்ம வந்து நினைச்சபடியெல்லாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு இங்க வந்து வியாக்கியானம். அப்புறம் வந்து சொல்லும்பொழுது இதுக்கு அப்புறம் பண்ண போற பாவங்கள் அப்படின்னா, அப்போ நம்ம சில பேருக்கு தோணும் அப்படின்னா, அப்ப வெங்கடேசாய நமகான்னு சொல்லிட்டா அவ என்ன பாவம் வேணா பண்ணலாமா அப்படின்னா, அப்படி கிடையாது. நமக்கு வந்து புத்திபூர்வகம் இல்லாம செய்த பாவங்கள் அப்படின்னா, நமக்கு தெரியாம செய்த பாவங்கள்லாம் போயிடும். அப்ப தெரிஞ்சு வேணுன்ட்டே பண்ண பாவங்கள்னா அதுக்கு நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். சரணாகதி பண்ணா கூட அப்ப அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய பாவத்தை நம்ம அனுபவிச்சுட்டு தான் அந்த வைகுண்டத்துக்கு போக முடியும் அப்படின்றதுனாலையும், தெரியாத பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் பகவான் அதை போக்கடிப்பான் அப்படின்றது இங்க வந்து பெரியவாளுடைய வியாக்கியானம். அதே மாதிரி அது சுமந்தார் ஹட்கே அப்படின்னு திருநாமம் சொல்றது ஒரு சுமையா அப்படின்னு கேட்டா, அது வந்து ஈஸ்வர புத்தியாலே, இது நமக்காக சொல்லல, பெருமாள் அப்படி நினைக்கிறாராம், ஆஹா இதை சுமந்துட்டு இருக்கானே திருநாமத்தை சொல்லி அப்படின்னு. எப்படின்னா, கஜேந்திராழ்வார் வந்து ஆதிமூலமே அப்படின்னு பகவானை தியானம் பண்ணி கூப்பிடும் பொழுது, தன் சரணாகதி பண்ணும் பொழுது, பகவான் ஓடி அந்த கருடன்ல வந்து சக்கரத்தை பிரயோகம் பண்ணி அந்த முதலையை வீழ்த்தி அதுக்கப்புறம் கஜேந்திராழ்வாரை ரட்சிச்சார். ஆனாலும் பகவான் என்ன நினைக்கிறானாம், கூப்பிடுற வரைக்கும் நம்ம அப்படி இருந்துட்டோமே, ஆஹா ரொம்ப கஷ்டப்பட்டானே அந்த கஜேந்திராழ்வார் அப்படின்னு நினைக்கிறாராம், நம்ம முதல்லயே வந்திருக்கணும் அப்படின்னு கஷ்டமாக கஜேந்திராழ்வார்கிட்ட சொல்றாராம். அதே போல விபீஷணன் இங்க வந்து லங்கையிலிருந்து இந்த பக்கம் சமுத்திரம் பக்கம் தாண்டி வந்து பெருமாள் கிட்ட அந்த சேத்து அந்த இடத்துக்காக வந்து அவர் சரணாகதி பண்ணும்பொழுது பகவான் என்ன சொல்றார், ஏன்பா அங்கேருந்து என் கிட்ட வருது இவ்வளவு தூரம் வரணுமா, நானே அந்த இடத்துக்கு தானே வந்துட்டு இருக்கேன், அங்கேயே உன்னை பார்த்திருப்பேனே அப்படின்றார். அப்படி பெருமாள் அவளுக்காக அழகா இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு. அதே மாதிரி ஜீவர்கள்லாம் செய்யற உபாயத்தை பார்த்து பெருமாள் ஒரு இடத்துல ஆஹா இப்படிக்கெல்லாம் கஷ்டப்படணுமா அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கார். அதே மாதிரி திரௌபதி வந்து அந்த ராஜசபையில துசாசனன் அந்த புடவையை இழுத்தும் பொழுது எப்படி கையை தூக்கி கோவிந்தா அப்படின்னு பகவான சரணாகதி பண்ணாலோ, கண்ணன் என்ன சொல்றாரு, அப்பயே அந்த இடத்துல அவர் அனுகிரகம் பண்ணிட்டே புடவை எதுவும் பண்ண முடியல, தான் நிறைய புடவை வந்துட்டே இருக்கு, அவனே கீழே உந்துட்டார். இருந்தா கூட பெருமாளுக்கு அந்த அளவுக்கு நம்ம சரணாகதி பண்ற அளவு கோவிந்தான்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருந்தோமே, பக்கத்துல இருந்து இதை நடக்காம பண்ணி இருக்க வேண்டாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்றான்னா, அவ வனவாசத்துக்கு போகும் பொழுதும் அவளை ரட்சிச்சு, அதுக்கப்புறம் தானே பாண்டவ தூதனாக சர்வேஸ்வரன் பாண்டவ தூதனாக போய், அதுக்கப்புறம் யுத்தம்தான் அப்படின்ன உடனே பாண்டவர்களை அந்த யுத்தத்துல ஜெயிக்க வச்சு, அதுக்கப்புறமும் அஸ்வத்தாமா தன்னுடைய பாண்டவர்களே வம்சமே இருக்கக்கூடாதுன்னு உத்தரா கர்ப்பத்தில் அவர் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண, அதுலேயும் கண்ணன் ரட்சிச்சு, அதுக்கப்புறம் தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார். அவ்வளவு தூரம் அப்பயே புடவை கொடுத்தானே கோவிந்தான்னு சொன்னதுக்குன்னா, இல்லையா அப்படி கோவிந்தான்னு எல்லா முன்னாடியும் சபையில கூப்பிடுற அளவுக்கு நம்ம அப்படி வச்சுட்டோமே, முதல்லயே போய் ரட்சிச்சிருக்க வேணாமான்னு, இதுக்கு என்ன பண்ணணும்னா கடைசி வரைக்கும் இருந்து தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி தர்மராஜாவை பட்டாபிஷேகம் பண்ற வரைக்கும், எதுக்குன்னா அன்னைக்கு அந்த கோவிந்தான்னு சொன்னாலே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப ஏற்பட்ட மகாபாரத யுத்தத்தையே கண்ணன் பண்ணான் அப்படி. அதே மாதிரி வேங்கடங்கள் அப்படின்னு மெய்மேல் வினைமுற்றவும் அப்படின்னு சொல்லும்பொழுது, எல்லாரும் பிறந்த போயே நமக்கெல்லாம் மூன்று விதமான கடன் அப்படின்னு ருணம் இருக்கு. என்னன்னா தேவக்கடன், ரிஷிகளுக்கு கடன், பித்திருக்கடன் அப்படின்னு. தேவக்கடன்னா நம்ம பிறக்கும் போதே என்ன, இந்த பூலோகத்துல பஞ்ச பூதங்கள் வாயு காற்று ஆகாசம் இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால நம்ம தேவர்களுக்கு ருணப்பட்டிருக்கும். ரிஷிகள்னா அவாதான் ஒரு பிராமணர்களுக்கு வேதத்தை கொடுக்கறா, அந்த வேதத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணி மந்திரத்தெல்லாம் கொடுக்கறதுனால அதுக்காக நம்ம கடன்பட்டிருக்கோம். பித்திருக்களுக்கு நம்மை பெற்று நம்மளை ஆளாக்கி அவளுடைய கைங்கரிய அனுகிரகம் எல்லாமும் நமக்கும் கிடைக்கிறது இல்லையா, அவா பண்ண புண்ணியத்தினாலே நமக்கும் அந்த வாசம் கிடைக்கிறது. பிதாமகம் நாதமுனி விலோக்கிய அப்படின்னு நாதமுனிகள் பெண்ண பெரிய பக்தினாலதான் நான் இப்படி இருக்கேன்னு சுவாமி ஆள வந்தார் சொல்றோ அந்த மாதிரி. அப்போ அவளுடைய அந்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கிறதுனால அவளுக்கு பித்திருக்கடன் அப்படின்னு. அப்போ இந்த கடன் எல்லாம் நம்ம வந்து ருணத்தை தீர்த்தாதானே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா, அப்படிதான் வேதம் சொல்றது, ருணத்தை தீர்க்கணும் அப்படின்னு. ருணத்தை இவாளுடைய ருணத்தை எப்படி தீர்ப்பா அப்படின்னா, பிரம்மச்சரியே ருஷிபியா யஜ்ஞேன தேவேபியா பிரஜையா பித்ருபியா அப்படின்னு வேத அத்தியனம் பண்ணணும். வேத அத்தியனம் பண்ணா ருஷிகளுடைய கடன் தீரும். அவ வந்து என்ன வேத மந்திரத்தை கொடுத்து அவ எதுவும் லாபத்தை பார்க்கல, அதை இவர் அத்தியனம் பண்ணி சொல்லிட்டே இருந்தாலே அவ சந்தோஷப்படுவான். யஜ்ஞேன தேவேபியா தேவர்களுக்கு யஜ்ஞங்கள் பண்ணணும். அப்புறம் பிரஜையா பிதிருபியா நம்மளுடைய பசங்க பெற்றிருந்ததுனால அவ பண்ற தர்ப்பணங்களாலே பிதிரு கடனும் போகும் அப்படின்னு. ஆனா அதே வேதமே சொல்றது, யார் ஒருத்தன் பகவானை ஆசிரியத்தானோ பகவான் சரணாகதி அடைந்தவனுக்கு இந்த இதெல்லாம் பகவானே பார்த்துப்பேர். அவெல்லாம் இந்த ருணத்தை அடைக்கலன்னா கூட பகவான் மோட்சத்தை குடிப்பேர் அப்படின்னு சுவாமி தேசிகனும் தயாசதகத்தில் சொல்லும் பொழுது, ஸ்ரேயசூதிம் சகிருதபிதயே சம்மதாம் யசகீந்தே சீதோதாரா மலபதஜனஹா ஸ்ரீனிவாசஸ்ய திருஷ்டிம் தேவாதீனா மைமமன்றதாம் தேகவத்வே விவிந்தன் பந்தான் முக்தோ பலிபிருநகை பூர்வதே தொத்பிரயுக்தைஹி அப்படின்னு ஸ்ரேயசூதிம் சகிருதபிதயே, ஓ தயாதேவியே சம்மதாம் யசகீந்தே, உன்னுடைய சகி தயாதேவியுடைய சகி யார்னா ஸ்ரீனிவாசஸ்ய திருஷ்டிம் திருவேங்கடமுடியாருடைய கட்டாட்சம், அப்பேற்பட்ட கட்டாட்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவாதீனா மைமமன்றதாம், நமக்கு ருணம் இருக்கு இல்லையா, தேவர்கள் முதலான ருணங்கள் அப்படிங்கும்பொழுது தேவ ரிஷி பித்ருக்கடன்கள் எல்லாத்தையும் பகவான் அழித்து பந்தான் முக்தோ பலிபிருணகி அப்படின்னு இந்த மோட்சத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்றது அந்த திருவேங்கடமுடியானுடைய தயை. அந்த தயையுடைய சகியான பகவானுடைய திருஷ்டி கட்டாட்சமே போதும் அப்படின்றது இந்த தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் எப்படி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றாரோ அதேபடி இங்க பண்றார். சுவாமி பெரிய பரகால சுவாமியும் வேங்கட துறைவாருக்கு அப்படிங்கும் பொழுது வெங்கடாச்சல வாசினே நமஹா அப்படின்னு சொல்றாரு. வெங்கடேஷாய நமஹா அப்படின்னு வெங்கடாச்சலத்தில் வாசம் பண்ணக்கூடிய அந்த திருவேங்கடமுடியான் அவருடைய திருநாமம் வெங்கடேஷாய நமஹா அப்படின்னு சொன்னாலே போரும் அப்படின்னு. அப்போ நம்ம வந்து இங்க வந்து வெங்கடேஷாய நமஹா அப்படின்னு அடியனுக்கே இப்ப பகவானுடைய பகவானை பத்தி நான் இப்ப திருவேங்கடமுடியானுடைய உபன்யாசம் பண்றேன் அப்படின்னா ஆழ்வார் அனுபவித்தபடினா ஆழ்வாரே என்ன சொல்றேன்னா, திருவேங்கடமுடியானுடைய பெருமையை நம்ம சொல்லிட முடியாது, என்னால சொல்ல முடியுமா, வேதத்தினாலே தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றேரோ, அப்போ அடியேனால பகவான் பெருமையை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா முடியவே முடியாது. ஆனா இதுவுமே ஒரு கைங்கரியம் தான். திருவேங்கடமலையிலே இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுன்னு ஒண்ணு, வாச்சக கைங்கரியமாக திருவேங்கடமுடியான் பற்றியே உபன்யாசம் பண்றதும் கைங்கரியம். இந்த கைங்கரியத்தை பகவான் கொடுத்தானே அப்படின்னா, அப்ப அடியேன் அந்த திருநாமத்தை சொன்னேனா அப்படின்னா அடியேனுக்கு தெரிந்தவரையும் இல்லை. ஆனா எங்க அப்பா அவர் திருவேங்கடமலையிலே 40 வருஷம் இருந்து திருவேங்கடமுடியானுக்கு அர்ச்சனை கைங்கரியம் பண்ணார் பகவானுடைய திருநாமம். அதுலதான் இங்க ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்படி வேங்கட துறைவார்க்கு நமஹா அப்படின்னு வெங்கடேசாய நமஹான்னு ஒவ்வொரு திருநாமத்திலையும் சஹசிரநாமார்ச்சனையில, இப்ப கேசவாய நமஹா அப்படின்னா கேசவாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா, வைகான சமுனி சிரேஷ்ட பூஜிதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நம, லம்ப யஜ்னோபவீத தாரிணே ஸ்ரீ வெங்கடேஷாய நம அப்படின்னு, கோட்டி மன்மதலாவண்யாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹான்னு ஒவ்வொரு திருநாமத்திலையும் வெங்கடேசாய நமஹான்னு சேர்த்து சேர்த்து எப்படி ஆழ்வார் அனுபவித்தபடி அப்படிதான் அங்க சஹசிரநாமார்ச்சனை பண்ணதுல அந்த கைங்கரியமே எங்களுக்கும் அந்த பாவத்தை போக்கி பகவான் உடைய ஒரு கொஞ்சமாவது அப்படின்னா, அப்பேற்பட்ட சூரியனுக்கு நம்ம விளக்கு எடுத்து சூரியனுடைய வெளிச்சத்தை காட்ட முடியுமா, அந்த தேஜஸ் எங்க, நம்ம காட்டுற விளக்கு எங்க அப்படிங்கிற மாதிரி அப்பேற்பட்ட பெருமாளுடைய பெருமையை நம்மளாலையும் அடியனாலையும் கொஞ்சமாவது சொல்ல முடியறது என்னால், அப்பேற்பட்ட அந்த அர்ச்சனையுடைய பகவானுடைய திருநாம பலன் அப்படின்னும். அப்ப அப்படியே இருந்தா அப்ப நம்மெல்லாம் சொல்லணும் வேணாமா, எந்த தந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் அப்படின்னு எல்லாரும் ஏழ்பழிகால் வணங்கி அப்படின்னு எல்லாருக்கும் அந்த அவா ஒருத்தொருத்தர் பண்ண அந்த புண்ணிய பலனே நமக்கு இன்னும் தொடங்கி தொடங்கி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நமக்கு அனுகிரகிக்கும் போது நம்ம அந்த கைங்கரியம் பண்ணணும், அந்த திருநாமமே ஒரு உபாயம், ரொம்ப சிரமப்பட வேணாம், இது ஒரு கஷ்டமே கிடையாது. ஆனா பகவான் இது அவனுக்கு கஷ்டமோ, அவன் சுமக்கிறானோ இந்த திருநாமத்தை வைத்து நினைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட தயாளு குணமாக இருப்பான் அப்படின்னு எப்படி பராசர பட்டரும் சொல்லும் பொழுது சேவிக்க கூட இல்லையாம், சரணாகதி கூட பண்ணல, சேவிச்சான் அது கூட இல்லையாம், கைய கூப்பினானே அப்படின்னா அந்த அஞ்சலி பரம் அப்படின்ற, ஆஹா தாயார் ரங்கநாயகி தாயார் நினைக்கிறானா, ஆஹா எனக்கு அஞ்சலி பண்ணிட்டானே, அவனுக்கு நான் என்னத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு மோட்சத்தை கொடுத்தா கூட சந்தோஷப்படாத அளவுக்கு தாயார் ஆஹா எனக்கு அஞ்சலி பண்ணிட்டானேன்னு நினைக்கிறான்னா அது பெருமாள் தாயாருடைய பெருமை. அதனாலே பகவானுடைய திருநாமத்தை சொல்லி நம் அந்த கைங்கரியத்தை பெறலாம் சுலபமாக அப்படின்னு அழுவார் இங்க மங்களாசாசனம் பண்றேர். அப்பேற்பட்ட வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றமும் அப்படின்னு தன் முன்னாடி பண்ண பாவங்களும் இதுக்கு மேலே பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி தனக்கு கைங்கரியத்தை கொடுப்பான் அப்படின்னு எதுனா வேங்கட துறைவார்க்கு நமகா அப்படின்னு அந்த ஒரு திருநாமத்தையே சொன்னாலே நமவெண்டலாம் கடமை அது சுமந்தார் ஹட்கேன்னு பகவானே அது இவன் இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு பெருசா நமக்கு நிறைய கைங்கரியங்களை அனுகிரகிப்பான் அப்படின்னு சொல்றேர். இதுக்கப்புறம் சுமந்தமாமலர் அப்படின்னு அடுத்த பாசுரம் ஏழாவது பாசுரம் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார் கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.